என்னைக்கும் ஆசைக்கும் பேராசைக்கும் நடக்கிற போர்ல ஜெயிக்கிறது பேராசை தான். எனக்கு நல்லது செய்யறதுல ஆசை இல்லை, பேராசை. சூரியன் தேவையில்லை, ஒரே ஒரு தீக்குச்சி போதும். மும்பை தாஜ் அட்டாக் பண்ணும்போது அஜ்மல் கசாபுக்கு வயசு 18, டெல்லி ரேப் கேஸில் இன்வால்வ் ஆனவனுக்கு வயசு 17, இன்னைக்கு சிட்டியில் இருக்கிற கூலிப்பட முல்லை மாறி கேப் மாறி அத்தனை பேருக்கும் வயசு 18-19. கெட்டவன் தப்பை செய்கிறதுக்கோ தப்பை கற்றுக்கிறதுக்கோ வயசு நேரம் காலம் எதையுமே பார்க்கறது இல்லை. ஆனால் நல்லவன் மட்டும்தான் நல்லது செய்கிறதுக்கு காலம் நேரம் காரணம்னு எல்லாத்துக்காகவும் காத்துட்ருக்கான். காத்திருந்து காத்திருந்து காலம் கடந்து போய் காட்டுக்குள்ளே மறைஞ்சு வாடுற போராளியாவோ இல்லை நாட்டுக்குள்ளே சகிச்சு வாடுற ஏமாளியாவோ இருந்துட்டுருக்கான். எனக்கு போராளிக்கான நோக்கமும் இருக்கு, போலீஸ்க்கான அதிகாரமும் இருக்கு. நான் போலீஸ் யூனிஃபார்ம் போட்ட போராளி. I'll meet you very, very soon.